காத்து நீ வரும்போ கண்மணியை கண்டுவோமே கவிழின தழுகியோனே. வெள்ளிமணி கீழும் நல்லோ துள்ளி துள்ளி நீ வரும்போ கள்ளியவள் களி பறஞ்சோ காமுகன்றே கத பறஞ்சோ. நீராடி நின்ன நேரம் நீ நல்கும் குளிரலையில் பூமே நீ பூத்த நேரம். நீலாஞ்சன புழையில் நீராடி நின்ன நேரம் நீ நல்கும் குளிரலையில் பூமே நீ பூத்த நேரம். என் நெஞ்சில் சாஞ்சிடுமா தளிர்லத நின்னுலஞ்சோ என்றாக முத்ர சூடும் செஞ்சுண்டு விதும்பி நின்னு கஸ்தூரி மணக்கும் நல்லோ காத்தே நீ வரும்போ கண்மணியை கண்டுவோ நீ கவிழின தழுகியோ நீ. நட்சத்திர பூவிரியும் நாணத்தால் நனஞ்ஞ கவிழ் தாறுகளில் சந்திய பூக்கும். நல்லோமல் கண்ணுகளில் நட்சத்திர பூவிரியும் நாணத்தால் நனஞ்ஞ கவிழ் தாறுகளில் சந்திய பூக்கும். செந்தளிர் துண்டினையில் முந்திரி தேன் கினியும் தேன் சோறும் வாக்கிலெந்தே பேரு துளும்பி நிற்கும் கஸ்தூரி மணக்கும் நல்லோ காத்தே நீ வரும்போ கண்மணியை கண்டுவோ நீ கவிழின தழுகியோ நீ. வெள்ளிமணி கீழும் நல்லோ துள்ளி துள்ளி நீ வரும்போ கள்ளியவள் களி பறஞ்சோ காமுகன்றே கத பறஞ்சோ.